தன்னோலக்ஷ்மி பிரச்சோதயாதி ராமாதேவாத்தஞான வைராக்கியபூரணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசியம் ஸ்ரீநாதமாரியாமோஸ்தமாம் சொல்ல முடியாது. சுத்தம் ரிக்வேதமே முதல் ஆரம்பித்தது திராட்சிபுரமே ஒரு 15 மந்திரத்தாறு. விஷ்ணு புராணத்தை இந்திர ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி 22 ஸ்லோகம் சதுஸ்லோகியில் ஆளவந்தார். முதல்ல திராட்சி 4 விதமான 4 ரத்தனங்கள் சுருக்கமாக சொல்லிட்டு எனக்கு ஸ்லோகம் பண்ண முடியும். ஸ்ரீ அது ஒரு பேர் போதுமே நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்ரீஸ்தமம் அது 11 ஸ்லோகத்தாக அமைச்சார் போதற்காகலாம். தேசியன் ஸ்ரீஸ்தலி 25 ஸ்லோகத்தால் அனுபவித்தார். கஜாபாத வெங்கடேஸ்வரர் சமீபத்தில் லக்ஷ்மி சகஸ்திரம் 1000 ஸ்லோகத்தை வர்ணித்தார். இப்படி நீங்கள் 7 ஸ்லோகத்தை போன ஸ்லோகத்தை என்ன சொன்னார், இளையவும் கவிதையேறும் சொற்கள்லாம் கடிதமாக சரியா இல்லாட்டாலும் மகா வையாக்கள் பெரிய கவி நைச்சியாக சொல்லுகிறார். இருந்தாலும் என் வாயால் ஒரு குணத்தை சொல்லப்பட்டதாக அந்த சொற்கள் புகழ்ச்சி அடையும். உன் குணத்தை தான் சொல்ல போறது நான் எப்படி சொன்னாங்கன்னா நைச்சியாக இருக்கிறார். நீ 7 ஸ்லோகம் சோக்கேம் சமக்ரயதுனஹ ஸ்வயமேவ லக்ஷ்மீஹி ஸ்ரீரங்கராஜமதுஹி மதுரைஹி கடாட்சைஹி வைரக்யவர்ண குணகும்பன சொல்லப்பட்ட ஸ்லோகம் மகாலட்சுமி அவதாரம் தானே. ரங்கராஜனவன் அவளுடைய மகிழ்ச்சி பக்கத்து ராணி அவள் அவள் இனி ஸ்வயம் மதுரை அவள் என்ன பண்ணும், தானே தன் கடாட்சத்தால் எழுத வேண்டும் பாட்டிக்க போறார். எனக்கு சுப்தி நல்ல அமுதமான சுத்தி தான் உன்னை பத்தி தாச்சு, அதனால நீயே செருப்பா பிடிக்கும், இது தப்பா இருப்பா இருக்கலாம், அது நீ தான் பிடிக்க வேண்டும். மன்னிக்கும் போது அர்த்தம் குறைவா இருக்கலாம், இவ்வளோ பெருத்துக்கள் குறைவா இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அழகா என்ன கேட்கணுமே விபாகத்தை பக்தர் சொன்ன லட்சுமி விபாகத்தை கேட்கணுமே கேட்கணுமேன்னு ஆத தீர்த்தி காது செலவழியும்படி சொல்ல வைத்து நீ அனுகிரகம் பண்ண வேண்டும். பார்த்துக்கிறேன் காலையில் தீர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரவண சுகம் அப்படிப்பட்ட திருவாக்கு அப்படிப்பட்ட வாக்குகளை இறக்கி நிகழ வேண்டும். சுத்தியம் சமக்ரயதும் வயமே வலக்ஷ்மீஹி ஒன்னால முடியாது. என்ன வாக்தேவியே நீ தான் எழுதப்பட்டவாதான் மற்ற தேவிகள் தான். வயமே வலக்ஷ்மீஹி சரஸ்வதியுடைய எழுதான் ஒரு நன்றி குறிப்பேன். ஸ்வயமே வலக்ஷ்மீஹி மதுரைஹி கடாட்சைஹி கடாட்சம் போகிறோம். ஒவ்வொரு சோழர் என்ன சொல்றார், முதுக்கண் பார்வையோட வேண்டாம் கடை கண் பார்வை போறோம் போது பார்த்துக்கிறார். லக்ஷ்மீஹி லட்சணம் உள்ளவர் லக்ஷ்மி எவ்வளவு லட்சணம் இருக்கு உனக்கு சாமத்திகா லட்சணம் கதா புனச்சங்கிற சாங்க கற்பக துணி அதை வந்து அனுபவிச்சாரு. பெருமாத்தருடைய எப்படிப்பட்ட தேவடி கவிஞர் வந்து என்ன இருக்கு சக்கரங்கள் சங்கு ரேகைகள் வில்லு அப்படிப்பட்ட திருப்பாதம் உள்ள பெருமாளுக்கு எப்ப தெரிவிக்க போறாங்க. இந்த லட்சங்கள்லாம் இருந்தா மகாபுருஷ லட்சம் அது பெருமாளுக்கு தான் இருக்கும். பெருமாளு பத்தி விஷ்ணுக்கு தான் இருக்கும் லட்சங்களை சொன்னா சிவத்த மாலா தொண்டர தாமராங்குதைரத்வதை தோமரை மத்தியஸ்வத்திக வேதிகாதனை சங்காதபத்திரி பாதே பாணிகரே நராதி பகவத்கீதா இந்த லட்சணங்கள் இருக்கு. திருப்பாதத்துல லட்சணங்கள் இருக்கும். பெருமாளுக்கு பின்னாடி கேட்கவே வேண்டாம். இந்த லட்சணங்கள் மனுஷன் இருந்துதான் அவன் சக்கரவர்த்தி ஆயிடுவான். இந்த லட்சம் ஒரு பொண்ணாட்டிதான் பெரிய சக்கரவர்த்தி ஆயிடுவான். அதனால இந்த வண்டு வண்டுடைய அடையாளங்கள், குதிரை அடையாளங்கள், யானையுடைய அடையாளங்கள், தீவத்தம், வில்வி அம்புகள், மாலைகள், குண்டலங்கள், சாமரங்கள், அங்குசம், அது தோமரங்கள், மத்தியம் மீன அடையாளம், சொத்திகம், வேதிகை, விசில் போன்ற விஜனகம், சங்கம், ஆதபத்திரம் குடை, சங்கம், தாமரைகள், இதெல்லாம் இருந்தா மகாபுருஷ லட்சணம். பெருமாளுக்கு பிராட்டிகள் மகாலட்சணம். ஆதீனாம் உத்தமா வதுகுண்டர் அப்பதான் முதல்ல பார்க்க ஹனுமான் செய்தி. ஆஹா, இவைதான் ராகவனுக்கு லட்சணங்களாம் பார்த்தா. இந்த சீதை தான் ராகவனுக்கு அருகமாக இருக்கக்கூடிய வழி. ஆச்சரியப்படுறீர வயோவருத்தான் வயசு வயதுகள் ஒழுக்கங்கள் விற்பங்கள் பிறப்பு ஜென்மம் அவர் ஜனக சக்கரவர்த்திய பெண் ஜெகர சக்கரவர்த்திய பிள்ளை என்ன ஒற்றுமை. இப்ப ராகவன் தான் ரகுபுரத்தை வந்தவர் தான் விஜயகுலத்தை வந்த சீதியை ராகவோகி வைதேகி. அப்படிப்பட்ட கருப்பான கண் உள்ள அருகாரங்கள் லட்சணங்கள். ராமனுக்குத்தான் இவர் பத்னியா இருக்க முடியும். அதனால எப்படிப்பட்டவர் ராமனால் கர்ப்பவாசம் பண்றதா நடிச்சான். இவர் யாகம் பண்ணும்போது ஜனகர் அந்த பூமியை உயரும் போது கலத்தில் நுண்ணில உண்டான ஒரு பூமியில எனக்கு புதேஜாதா தேவமாயேவ நிர்மிதா. எப்படி மயன் விஸ்வகர்மா இவரெல்லாம் ஒரு நிர்மாணம் பண்ண அவ்வளவு பிரமாதம், அவ மாதிரி யாரும் நிர்மாணம் பண்ண முடியாது. அவாரே நிர்மாணம் பண்ண ஒரு மாய எப்படி இருக்கும் ஒரு ஸ்ரீ? அது மாதிரி கேள்வி எனக்கு ஜாதா தேவ மாயேவனா சர்வ லட்சண சம்பன்னா ஒரு லட்சணமும் குறவில்லாத இருக்க வழி. பால்மீகி சங்கேபிராமணத்தை சொல்லிட்டாரு. சங்கேபிராமணு ராமாயண சுருக்கம் நீலபல் சங்கமது ராமடி குணங்கள்லாம் வர்ணிச்சார். தன்னைக்கு போது சீதையை சொல்ற சொல்ல வரும்போது ஜனகஸ்தே துணைஜாதா தேவமாயேவ நிர்மிதா அப்ப சர்வ லட்சண சம்பன்னா வால்மீகி சொல்றார். அப்படிப்பட்டவர் நாதீனாம் உத்தமா வது இந்த மாதிரி ஸ்ரீரத்னம் யாரும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவர் சொல்றார். இது ஒரு லட்சணம் உள்ளவள் பெரியபிராட்டி ஸ்ரீரங்கராஜ மகிஷி லக்ஷ்மி சொன்னார். அப்பேற்பட்டவர் கடாட்சம் போறாரா மதுரை கடாட்சி என்று அவர் கடாட்சம் போறோம். தாபத்ரயத்தில் விளக்கிடும் சீதளமாக்கிடும் வெப்பங்கள் நமக்கு எப்போ தாபத்ரயம் இருக்கும். ஆத்தியாத்மிக ஆதிபர்களின் ஆதிலையும் தாபத்ரயம் அறிவு சீதையிலையும் பாசிக்காக சொல்லுவார். இந்த மூணு ஆப்பிளாதே கிடையாது. நீளம் தாபத்ரயம் மூன்று வெப்பங்கள் என்ன? ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம். ஆத்தியாத்மிகம் சரீரத்தால் ஏற்படுது ஜோரம் தலைவலி இதெல்லாம் ஆத்தியாத்மிகம். ஆதி பௌத்திகம் மிருகம் பட்சி அவசரம் திருவிகள் இதனால வரக்கூடியது ஆதி பௌத்திகம். ஆதி தெய்வீகம் சூறாவளி காற்று சுனாமி என இருவாரால் வருது. ஆதி பௌத்திகம் மூன்று விதமான தாபத்திரயங்களை போக்கக்கூடியவர் கடாட்சமே போதும். ஸ்ரீரங்கராஜ மகதி மதுரை கடாட்சி கடாட்சி அதேதான் சாணுப்ராதர் ஸ்ரீசுத்திர சொல்றார். தேசிகன் சாணுப்ராதர் தைவி சாந்திர வாசல் அம்ப சித்தைவி அமதலகிரம்பி தாபத்திரய விரதிலே காடசத்தன் கணம் வாம் தாபத்ரயத்தினாலே நாங்கள் வெப்பத்தில் அழிந்திருக்கோம். தாபத்ரய விரதிலே கர்மே அவர் சபிக்கிறோம். தயை வைக்கணும் இந்த காப்பாற்றத்துக்கு தாபத்தை போக்குறது அடிக்கடி வருது. ஒன்னா ரெண்டு தாபத்திரயம் செல்கிறார் வரும் இன்னைக்கு வந்து போயிருக்கா. இந்த தாபத்ரயம் சாணப்ராசன் பகிடின் தயை தயத்தினாலே போயிடும். ஏன்னா வாஸ்தவிலிருந்து குணம் உங்கள்கிட்ட இருக்கு. சாப்பிட எங்க இருக்கும் தாயாரே பெண்ஹி அமதலகரி பிரவாகத்தில் அறை வரும், ஒரு அறை போகும் ஒரு அறை போகும் நிற்காது, நெருப்பு போயிட்டே இருக்கும், அதையும் தடுத்துக்க முடியுமா? அது மாதிரி அமதலகரி அமதம் ஆகும், வந்தால் எப்படி ஆகும், வெள்ளம் வந்தால் எப்படி இருக்கும், மேல் மேல் வெள்ளம் அலைகள் பெற்று பிரார்த்தியுடைய அமிர்தமான நெருக்கமுள்ள சாதாரண அலைகள் நெருக்கமுள்ள அலைகள் வாத்தல் ஜாதி குணங்கள்லாம் அது போல தோழந்து அதோடு கூட இருக்கக்கூடிய பிரார்த்தியுடைய ஒரு கிருபியானது ஆதித்திரை அப்படின்ற தாபத்திரை எங்க போயிடும் ஆத்யாத்மிக ஆதி உடனே ஓடி போடாதா? காட தப்பம் கிணம்பம் அப்படியே அழுத்தி அழுத்து இந்த மூணு தப்பம் அழுத்தரும் ஒரு கிணத்தை போயிடும். நீ கிருப பண்ணியான உன்னுடைய நகரி அலை யாழகத்தம் கிணம்பான் ஆகிய நிச்சன்ன திரபதி மன கைகி அசிஞ்சனன்னு நான் தெரிஞ்சு தாயார் என்ன பண்றா வாடியிருக்கானே பார்த்து உடனே கட்டாட்சியம்பா தாயாரே ஒரு தீவிர கடாட்சங்களாலே குளிர்ந்த கடாட்சங்களாலே அமதமய பிரவாக கடாட்சனாலே என்னையும் நினைக்க வேண்டும் ஆபிரியக்காக அப்படியே நினைக்கணும். நினைச்சா என்ன காவல் அகிவா கிராட்சியுடைய கடாட்ச நகரி நினைச்சோன்னு அப்படியே ஈரமாக்கணும். அவர் மற்றும் என்ன சொன்னார் நீர்வீழ்ச்சி வேற நிலத்துல கூறுகிற போது மனுஷன் தெரியக்கூடாது அப்படி இருக்கணும். அது கடாட்சி வேண்டிய நிறைய பேசிக்கிட்டு இருக்கின்றார். அடிக்கடி தாமுப்பாக பொழுது பார்த்தா போறாரு இந்த கடாட்சம் போச்சே வச்சே போச்சே வச்சாலும் இந்த கடாட்சம் மேல வேணும் தானுப்பாக அடிக்கடி வேணும் மோக்ஷாத்தி நான் மோட்சம் போப்பேன் ஆத்தியாத்மிக துன்பங்கள் வரதான் வரும் மோட்சம் வரைக்கும் நீ கடாட்சம் வேணும் தினம் போச்சே வச்சாலும் இருக்கணும். அதனாலே வைதி வர்ண குண கும்பன கௌரவி காலம் போன எதிரிவையும் விதக்தம் எழுதி அப்படியே அழிச்சுடணும். அப்படிப்பட்ட வாதம் அப்படிப்பட்ட வாதம் வரும்போது ஜனக சபையிலே வித்வான சபையெல்லாம் கூட்டினார், ரிஷி சபையும் கூட்டினார் ஜனகன். யார் பிரம்மஜானி வசந்த பிரம்மஜானி ரொம்ப ரசிகர் அவர் அடிப்படை சதஸ் கூட்டுவார். யார் வளர்ந்த பிரம்மஜானியோ அவர்ந்த காட்சி முன்னவர்தான் கூட இருக்கான். அவ்வளோ ஜனக்கோக வைதேகான்னு வேதம் ஆயிரம் பசு கொம்புல்லாம் பொன்னார போட்டிருக்கேன், உடம்பெல்லாம் பொன்னார போட்டிருக்கேன், இப்படி ஆயிரம் பசு. யார் வசந்த பிரம்மஜானியோ சரச தேர்வாரோ அவார்டுக்காக வச்சிருக்கேன். எவ்வளவு வேலை இருக்கும் ராஜ்யாவுக்கு வந்த சதஸ்ல ஈஸ்வர கூட்டர் வாரியமே ஆரம்பிக்கிற போட்டி போட ஆயிரம் பசு ஒண்ணு எவ்வளவு தைரியம் வரணும். ஆயிரம் பசு ஓட்டி போடாம ஓட்டி போடாமான் உடனே எல்லாருக்கும் வாரியமே ஆரம்பிக்கிறேன். இவ்வளோ வராமல் இருந்தான் அவன் நான் ஜாக்கியம் கேட்க பரீட்சை பண்றேன் நீ பசுலாம் ஓட்ட போட்டிருக்கேன். அஸ்வரர் வந்தார், அர்த்த போகர் வந்தார், அர்த்த பாகர் புத்தி சுமத்து வந்தார், கேள்வி கேட்கிறார், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். உஷஸ்தர் வந்தார், கஹோலர் வந்தார், உத்தாரகர் வந்தார், காத்தின்ற ஒரு ஸ்ரீ பிரம்மஜானி வந்தார். கேள்வி மேல கேள்வி கேட்கிறா, நிறைய கேள்வி கேட்கிறான், அர்த்தமுள்ள கேள்வி எல்லாத்தையும் பொறுமையா பதில் சொல்லுவார். அவருக்கு ஓய்ந்தான் இவர் ஜெயிக்க முடியாதுன்னு அந்த கார்கிய உத்தம பிரம்மஜானி அஸ்தியே ஓய்ந்துட்டார் ஜங்க சபையில. அதுக்கப்புறம் உனக்கு வந்து விதத்தனம் உனக்கு வந்து எனக்கு விதத்தினாலே காஞ்சி போனது ஓய்ஞ்சி போனது எஞ்சி போகுது அந்த பேரே விதத்தில் அது யாருக்கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. இவாளான ஏற்கனவே 9-7 பேர் வந்துட்டா அதுக்கு போய் சொல்ல வேற இவ்வளவு கேள்வி கேட்கறியே நான் உன கேள்வி பதில் சொன்ன தர ஒழிஞ்சு கொடுங்க ஜாதி வந்து அவுப்படுத்த புருஷன் யார் பரமபுருஷன் யாருண்டா முடிச்சது உடனே தர உடஞ்சு போச்சு உடனே அவன் சிஷியாலும் உடம்ப போயிட்டு மூட்டை கட்டி எடுத்து போனாலும் கதை பெரிதாக வருது வைத்திய அந்த மாதிரி எதிரிகளில் எதக்கூடிய சக்தி யாச்சவுக்கிற மாதிரி வரணும். அப்படிப்பட்ட வைத்திய வர்ணங்கள் கும்பனுக்கு சொல்ற தெருவு மேன்மை எழுத்து உணவு ஒன்று வர்ணங்கள் அந்த செருப்புகளாலே எல்லாம் ஒன்று போத்துறா. அதனால அவ்வளவு சேர்ந்து போட்டுன்னா காத தீர்த்துன்னு கேட்கலாம். எழுத்துல சுவாரஸ்யம் இருக்கணும், வர்ண ஸ்வர மாத்ரா பலம் எல்லாம் இருக்கணும், கவி லட்சணம் இருக்கும். கவினா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நாமும் கவி மன்றன் காதை சதரமெல்லாம் இருந்துப்பட்டு பிரயோஜனம் இல்லை. விசுத்த காங்கேயன் கதர்மெல்லாம் இருக்கும் பிரயோஜனம் இல்லை. காதை தீட்டுன்னு கேட்கணும், இன்னும் சொல்ல மாட்டானா சொல்ல மாட்டானா காதை தெரியுது போது அவங்க சவணத்துல சவணம் கேட்டு கேட்கணும். சொன்ன குணங்கள் இந்த சமயத்தில் இந்த மாதிரி தான் இருக்கணும். வேதியம்னா கவிதாசி சிம்மன் பேர் பெற்றவர்கள் கவிகளுக்குதான் சிறந்தவர். எத்தனை கவிகள் இருக்கார் அவர் எழுதி யாரும் கவி எழுத முடியாது. ஐடிவ் பிரசாதங்கள் கலியிலே சிறந்தவர், தாட்சியிலே சிறந்தவர், கவிதாட்சியில் சிறந்தவர். வேதங்களோட அதே மாதிரி மந்திரம் இருக்கு, அது ஸ்வரத்துக்கு தெரிஞ்சாம அர்த்தம் தெரியும். ஸ்வரம் தெரியும் அர்த்தம் மாறிடும். மந்திரோ ஹீனா ஸ்வரதோ வர்ணதோவா குருல எழுத்துக்கள் இருக்கும். அவித்திய எழுத்து, சாதாரண எழுத்து, நீண்ட எழுத்து, சிஸ்வ எழுத்து, மாத்தரோட எழுத்து, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இனியா கவி பண்ணணும். கவி கதக சிம்ம கதிகம் மகாபைர வைபவம் ரகுவரிகள் தேசியமே சொல்றார். எப்பேற்பட்ட கவி செய்வான்னு கவி கதக சிம்மன் பேர் கொடுத்துருக்காரு. ராம பத்தி பாருங்க இந்த லட்சியம் எப்படி இருக்குது. கவி கதக சிம்ம கதிகம் கவி பாடினா எப்படி இருக்கும், சாக்கியன் பாடினா எப்படி இருக்கும். கவி கதிக சிம்ம கதிகம் சில இருந்து கட்டோரம் ஈரத்தை பற்றி கட்டோரமான அந்த அந்த பதங்கள் இருக்கும், வாக்கியங்கள் இருக்கும், செய்தி இருக்கும். கட்டோர இது சுகுமார பொதுவான தன்மையும் இருக்கும் சில ஸ்லோகங்கள்ல. கட்டோர சுகுமார கும்ப ஐக்கி பதத்துடைய தீர்த்தி அவ்வளவு அழகா இருக்கும். கும்ப கம்பீரம் அதே சமயத்தில் அர்த்த கம்பீரம் இருக்கும். இதெல்லாம் பண்ணலாம் கவி. நானும் கவி பாருங்க வந்தா என்ன செய்யணும். எல்லா கவியுமே எல்லாம் பரிகாரம் பண்ணா, எல்லாம் தேசிய மாதிரிதான். காளிதாசனே பரிகாரம் பண்ணா மகாகவியும் பேர் வந்து அப்படிப்பட்ட தேசியம் என்ன கேட்கிற பிரார்த்தனை பண்றார். ஐக்கியம் முதல்ல பிரார்த்தனை பண்றார். ஐக்கியம் கௌரவ பிரசாதம் வந்து, கௌரவ பிரசாதம் வந்தது, ஐக்கியம் பிரசாதம் வந்தது. ஐக்கிய பிரசாதத்தை சொல்லும்போது ஸ்லோகத்தை தேசியம் பிரார்த்திக்கிறார். நான் கல்வி பண்ண ஆரம்பிக்கிறேன். விஜம் துமே தேவ ததாஸ்பதியாக அமிர்தம் கரந்தியம் சரஸ்வதியம் சம்சதகாமதேயம் இஹம் துமே தேவ ததாஸ்பதியாக இது பெருமாளை ஹரிக்ரீவனே கடாட்சம் எனக்கு எப்பவும் வேணும் தோற்றமான ஆரம்பிக்க போறேன் நான் ஸ்தோத்திரம் ஆனது அமிர்தமாதிரி காதல் வேணும் எனக்கு ஒரு சக்தி இல்லை யாரு கிருப வேணும் ஐக்கியவனை நிகழ்தான் கிரம பண்ணும். தயா தரங்காலும் தயை என்ற அலைகள் நேர மேல விழுந்து கிருப வந்து ஒரு கடாட்சம் போலும் அது விழுந்து ஐக்கியவனை தோற்றேதுபம்சாம் அமுதம் சரந்தீம் அது கேட்கிறவர்களுக்கு அமுதம் மாதிரி காதல வேணும். அப்பேற்பட்ட வாக்கு சரஸ்வதியும் சரஸ்வதினு வாக்குக்கு பேரு அப்பேற்பட்ட வாக்கை வாகீசனான நீரே எனக்கு அழு வேணும். காமதேனம் எதவானாலும் சொல்லட்டும் காமதேனம் அந்த மாதிரி அவனை கவி இருக்கணும். நீ உண்டு பண்ணணும் பிரார்த்தனை பண்றார். இதே மாதிரி கோதாசிரியர் ஆண்டாள பிரார்த்தனை பண்ற போது தேசியம் வேண்டார். சுப்ரேயசவனையோ அவதாயமானாம் துரியாம் தொலீய மனிதோப சிந்திதானாம் கோதே துவமே வஜனவி அபிஷ்டவார்காம் வாசம் பிரசன்னமசுராம் நம சம்விதேஹி சுப்ரேயசவனையோ நாம் பார்க்கிற பார்த்த உன்னுடைய நாசம் கேட்கணும். ரெண்டு காதாலையும் கேட்கணும், நீ கூட கேட்கணும். அமுதாயமானாம் எப்படி இருந்தா கேட்பார் அவர் அமிர்த மாதிரி தான் கேட்பார். அந்த வார்த்தை நாளைக்கு நாம எனக்கு உண்டு பண்ண வேண்டும். நீ கோரிய ஆண்டாளே சொல்லி அம்பதிய மனிதர்கள் செஞ்சுட்டானாம் நீங்கள் உத்தமா வருவோம். சாமுத்திரிகாரன் அதிகமாக இருக்கிறவர் கோதை ஆண்டாள். அவர் காலில் கொலுசு வச்சிருந்துட்டார். நாட்டுக்காரெல்லாம் கொலுசு வச்சுப்பார், கதங்கி வச்சுப்பார், பாடுவார் பாடை ஆடுவான். ஆடுனா அதுக்கு தெரிந்த மாதிரி யாருவா பாட்டுக்கு தெரிந்த மாதிரி பாவத்துக்கு தெரிந்த மாதிரி இந்த பரதமணி தானே இந்த நாட்டு சாஸ்திரத்தை ஏற்பட்டு கொடுத்தார். அவர் பேரே பரதம். ஏன்னா பாவராக தாளங்களை ஏற்பட்டு கொடுத்தாரே பரதர். அப்படி நாட்டியமாரவாளாம் காலில் சதங்க கட்டிப்பாள் எல்லாமே சதங்க கட்டிக்கிறார். எல்லாம் சதங்க தர்றதெல்லாம் வீட்டே வேணாருமா நாட்டு எதிர்க்கு தேனா மாதிரி சாஸ்திரம் தேனா மாதிரி பாவத்துக்கு தேனா மாதிரி அந்த அசைப்புகள் கால அசைப்புகள் அடி வைப்புகள் இருக்க வேணும். அந்த அடி வைப்புக்கு தேனாவை அந்த சடங்கை ஒளி கேட்கும் எப்படி இருக்கும். அப்ப அண்ணா மணி நோபதை செஞ்சுட்டான் நீ கே வாழை சொல்றேன் ஆண்டாரே நீ ஆளையே வச்சுக்கோ பெருமாள் எதிரே எப்படி இருக்கும். உன்னுடைய சதங்க ஒளி எவ்வளவு அழகா இருக்கும். யாத்துடைய அம்சம் நீ திவ்யமானவள் சாந்திரியாக்கம் வந்தவள் நாட்டுகளுக்கெல்லாம் தாயானவள் நீ ஆளுகா எப்படி இருக்கும். ஒரு சதன் கௌரி எப்படி கேட்கிறவாளுக்கு இருக்கும் அதே மாதிரி வாசம் பிரசன்னாம் எனக்கு நீ வாக்கை உண்டாக்க வேண்டும் அப்படி பார்த்துக்கிறார் பாருங்கள் கவிதாசிரியர் சிம்மம். அதனால வர்ண குணங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். பட்ட சதபுத்திரகான உபாக்கியானம். ஒரே வேதம் தான், ஒரே பலம் தான். யாகம் பண்ற பட்டாவது பிள்ளை இந்திரன் கொண்டுட்டான், பட்டா கோபம் வருது. இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு பூதம் உண்டாகணும் அப்படின்னு யாகம் பண்ண ஆரம்பிச்சார். இந்திரி கோபம் பண்ற, ஏ அங்கிரியே பகவானே யாகபூஷனே என் வழி சொன்னானே, அந்த இந்திரனை கொல்லக்கூடிய ஒருத்தன் உண்டாகணும். இந்த சத்ருவர்தஸ்வரன் ஸ்வரம் சொல்லணும், ஸ்வரத்தை அர்த்தமாக அவர் என்ன ஆகும், இந்த சத்ருவர்தஸ்வேதி அப்படியாவது ஸ்வரத்தை மாற்றி சொன்னார். என்னாரே என்ன அர்த்தமாச்சு, இந்த யாகத்தை உண்டாகிற புருஷன், அந்த புருஷன் சத்ருவா, அவனே சத்ருவாகணும். இந்திரன் இந்திரன் சத்ருவாகணும், இந்திரனுக்கு கொள்ளக்கூடிய சத்ருவாக அர்த்தம் போக, இந்திரன் ஒரு பெரிய சத்ருவாக உண்டாகணும் அர்த்தம் உண்டு. இந்த சத்ரு ஸ்வரம் மாற்றி சொன்னார், எந்த சத்ருவான்னு சொல்லணும். அதனாலே ஸ்வரதா எழுத்து சொன்னாலும் ஸ்வரம் மாறினாலும் போயிடும். அது இந்திரன் எனும் சத்ரு உண்டாக வேணும் அர்த்தம் உண்டு. ஒரு பெரிய சத்ரு எங்களுக்கு உண்டாக யாகம் பண்ணுவார், அப்படி ஸ்வரத்தினாலே. அதனால ஸ்வரத்து வர்ண கும்பனம் பாட்டிக்கிறார், வர்ண குண தெளிவு மென்மை எல்லாம் இருக்கும். எழுத்து இல்லை வர்ணம் எழுத்து வர்ண ஸ்வரம் இருக்கணும். கும்பனம் பன்னெண்டு பதினைனா போடுமா, அது சேர்த்து எப்படி இருக்கு, சேர்த்து வந்து வெளியினம் மேனியம் சொல்லு, அந்த கவியில அந்த பாட்டுல எப்படி இருக்கு அந்த சேர்ப்பை அழகாக காதுக்கு அப்படி இருக்கணும். கண்டு அப்படி கேட்கறது என்ன அழகா இருக்கு, அழகா இருக்கு என்ன சொல்லு, இன்னொரு வாட்சி சொல்லி கேட்க கேட்கற வரையும் அப்படி இருக்கிறவங்க நான் பண்ற தோத்த உடனே அனுப்பி சேர்த்தாரு வர்ண குணங்கள். அப்படி சமஸ்தவரங்களை சொல்லே ஒண்ணும் வீரமே சொல்ல போது ஒரு ராகம், மென்மையான சிங்காரங்களை சொல்ல போவதாக இப்படிதான் இருக்கணும். கண்டு ஒரு கர்ண கோகா, இந்த கர்ணம் இந்த காதல் காதல் தொண்டி இருக்கே அப்படியே சொல்லிடமா இருக்கும். எப்படி கேட்கலாமா, கேட்கலாம் இதே சொல்லுவதா, எப்படா முடிக்க போறான் தூங்கிட்டு இருப்பான், இது போர் அடிக்கிறது எப்ப முடிக்க போறான் அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ முடிஞ்சுட்டாரு அப்படின்னு இருக்கணும். அப்படிப்பட்ட திருப்பதி பண்ண வேண்டும் ஜயந்தி. பெருமாள் பிராட்டிலே பெரு வந்ததெல்லாம் கிடைக்காது போவோமா, விஷ்ணுதான் எந்த சொல்றான் பராசர விளக்கிற பெரும் பிராட்டிய பெருமை, பிராட்டியே உன் பெருமை உன் கண் பட்டுனா என்ன ஆகும். சத்யா உடனே அவனுக்கு பலன் கிடைக்கும். சத்யா சீராட்சி சகலே குணை, ஒரு அல்பமான மண் ஒரு மட்டமான புருஷன் உன் கால உன் பெண் கண் பாட பட்டு போச்சு. அவங்களே ஒழுக்கமானவன் தெரியுதான், எல்லாருக்கும் குணம் உள்ளவனா தெரியுறான், பறக்காரனா தெரியுறான், ஐஸ்வர்யம் உள்ளதா தெரியுறான். தனீஸ்வரி எட்டு வித்யந்தே புருஷா நிர்குணாகபி, குணமே இல்லாதவங்க கூட எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறார். மட்டமான கொண்டாடாளே, ஏன் காரணம் என்ன, உன்னுடைய கண்ணு புரிந்து கொஞ்சம் அவன் எவ்வளவு வசதியான குஷம் தெரியுமா அப்படின்னு எவ்வளவு குணமான தெரியுமா, எவ்வளவு சுருதம் பண்ணவன் தெரியுமா, சலன்யா என்ன குரல் தெரியுமா, வந்து இப்படிலாம் மட்டமா இப்படிலாம் சொல்லுவான். மட்டமா இருந்தாலும் எவ்வளவு புத்தி செய்வான் அவனுக்கு, இப்படிலாம் கொண்டாடுவா ஒருத்தன், எவ்வளவு சூரத்தனம் சசூரா எங்க வேணாலும் பாயம் அவனுடைய செய்யை கவிக்கிறான். யாரு என் துவம் தேவி நிரீட்சதே, யாரை நீ பார்க்கிறாயோ அனுகிரகம் பண்ணுகிறாயோ கடாட்சிக்கிறாயோ அவனுக்கு இந்த சிதை எல்லாம் வரும். புஷ்பபிரகாந்த பராசரன் அதனாலே தாரா புத்தாதி தானிய தனம் அதிகம் பலத்தேதும் தாராக பத்தி புத்தாக புத்திரர்கள் அகாரக வீடு சுருத்து சிநேகங்கள் சிநேகிதர்கள் தானியங்கள் தனம் முதலானவர்கள் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இது மகாபாக்கியம் உள்ளவரே லட்சுமியே நித்தியம் உண்டு இதெல்லாம் ஏற்படும். எப்படி சுவாமியில் சத்வீக்ஷணாதி உங்களுடைய கண் பார்வையினாது, ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கண் பார்வை லக்ஷ்மியுடைய கடாட்சம் வேணும். சத்வீக்ஷணா அது இதுனாம் அவத்தே மகாபாகே நித்தியம் சத்வீக்ஷணா அதுடன் இப்போ பிராட்டியுடைய இது வேணும். இசந்து மேலேவன் அவருடைய ஐபிஎம் கடாட்சத்தை ஆண்டாகாது வேண்டியதாக மாறி பண்ண வேண்டியது. இப்படி இந்த தோட்டத்தாலும் பிராட்டிய கடாட்சத்தையும் தன்னுடைய எழுத்துக்கள் கருவிகள் நன்றாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தினான் பிரார்த்தித்தான். ஏழாவது ஸ்லோகம் அதாவது சோக்கியம் சமக்ரயுனஸ்வயமேவ லக்ஷ்மீ சீரங்கராஜ மகிஷி மதுரை கடாட்சை. வைலக்கிய வரண குண கும்பன கௌரவையா கண்டோல கர்ண குகராகா கவயோதயம். அடுத்தது எட்டாவது ஸ்லோகம். கல்வியுடைய ரச்சனை அதுதான் எப்படி அது நான் தகுந்து வரலாம் அப்படிதான் பார்த்துக்க போறேன். ஆனா அக்யாதாவத்தியம் பருகுணம் பரிகிணாகி மனசக சுகாதம் சௌஹார்த்தம் பரிசிதமிவாசாதி கிரகணம் பரிசிதமிவ அசாதி கிரகணம் சதா நாம் சௌபிராதி நிமிஷ நிஷேவியம் சௌபிராதி அனிமிஷ நிஷேவியம் சமணயோ சமே வைத்தேர்மக்கியம் பருகுதய வாடி விரசிதம் ஸ்ரீஹி கொஞ்சம் சம்போதனம் ஸ்ரீஹின கூப்பிட ஸ்ரீஹின்னு கூப்பிட்டேன் அங்கராஜ வைசியும் கூப்பிட்டேன் ஸ்லோகத்துல ஸ்ரீஹி அவரை அர்த்தம் பார்த்துவேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீஹி ஸ்ரீபதாத்தி மகாலட்சுமி லட்சுமி தான் குறிக்கும். அனக்ராதவத்தியம் என் ஸ்லோகம் இருக்க யாரும் ரசிக்க மாட்டான் தோஷங்கள் பல இருக்கிறத பகுகுண பலியினாகி ஸ்லோகம்னா எல்லாராலையும் இது வரைக்கும் புது புதுசாக சொல்லணும் தேசிய மாதிரி சொல்லணும் சித்து பாதுகாத்தம் யாதுகாந்தம் எத்தனை ஸ்லோகம் பண்ணுற தேசிகன் பாதப்பா பாதப்பா பாதப்பா இந்த மூணே வைத்து அந்த ரெண்டு வரியும் வரும் யார் யார் யார் யார் ஒரே வைத்து எல்லாரும் ரெண்டு வரையும் அதே தான் ஒரே வைத்து தான் யமகம் யமனம் யமலம் இப்படி பலவித சித்திரபதிவு பண்ணக்கூடியவர் தேசிகன் மாதிரி கவிகள் எல்லாரும் பண்ண முடியாது. பகுகுண பரிநாகி கவி சாதாரணமா அகந்து எப்படி வேணாலும் பண்ண முடியும் மேலை அயக்கிய கட்டாக்க உள்ளவாறு எப்படி வேணாலும் வருவது அப்படி மனசா சௌஹார்த்தம் துகானாம் இப்படி கேட்கிறவாருக்கு கறக்கக்கூடிய அந்த கவியுடைய சாமர்த்தியம் பரிசெய்வே அர்த்தம் தெரிஞ்சது ரசித்தாலும் இன்னும் ரசிக்க போவார் அதாவது கேட்கணும் அர்த்தம் தெரியுது எல்லாத்தையும் தெரியுமா கல்வி ஒரு பதத்துல எத்தனை அர்த்தம் இருக்கும் அதாவது கதனம் ஆழ்ந்த அர்த்தங்கள் தான் இருக்கணும் பதம் சௌபிராதி பதங்களை சேர்க்க அழகிருக்க நல்ல சகோதரர்கள் எப்படி இருப்பா ஒத்த கொடுத்த அந்த பதங்கள் ஒத்த கொடுத்து ஒரு ஒவ்வொரு பதமும் சேர்த்துட்டு அழுக கொடுக்கும் சௌபிராத்ரா அது செவனயோகோ அப்படி அப்படி கை அழிஞ்சுட்டா கேட்கல வேணா காது பதிப்பாடா ஐயோ இன்னும் சொல்ல மாட்டாளா சொல்ல மாட்டாளா என்று செவிகளுக்கு ஒரு நிமிஷம் விடாத ஐயோ நான் கேட்டுட்டே தான் இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணாத வசதி அப்படி அமதமாக இருக்கணும் வாடி விரசிதம் அந்த திறமை சொற்குடைய திறமை அதனாலே நான் சோகமடுறேன் பண்ண போறேன் அந்த சக்தி இதே மாதிரி சக்தி கவி சக்தி நீங்கள் தலைவரும் ஆனால் அக்ராதாவத்தியம் இது வரைக்கும் இல்லாமல் புதுசு புதுசாக சொல்லணும் யோகமில்லாத சொல்லணும் என்று திருத்தமே பார்த்தா கூட தப்பு கருவிட முடியாது முதல் முகத்தான் பார்ப்பான் ஒரு கல்வி ஒரு சொன்னா விரும்புக்குவாளா ஏதாவது தப்பு இருக்கா திருத்திரி பார்ப்பான் கண்டே முடியாது கண்டே முடியும் திருவித்திரி அவசப்தமே இல்லையே இந்த அவசப்தம் பெரியவாழ் காவியங்கள் அவங்க கண்டுபிடிச்சாராம் மாகன் பாரதி காளிதாசன் இப்படிதான் கண்டி இதெல்லாம் கூட இவ்வாறு கூட தப்பு இருக்கு சொல்லிட்டா எங்கேயா காட்ட முடியாது அப்படி இருக்கணும் என்னுடைய கல்வி தப்பே திருவித்திரி பார்த்தாலும் பண்ணக்கூடாது சேஷம் பிரசாரம் சமதா மாதுரியம் சுகுமாரதா அர்த்தம் வெற்றி ஒரு ஆலங்காரிகளாக சொல்லுதா கவி எப்படி இருக்கணும் சேஷா ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொல்ல மாதிரி ஒரு பதம் எத்தனை பண்ணுது அது பேசுகிறேன் சேஷை ஸ்ரேலைன்னு வா தமிழில் சேஷா பிரசாதா அப்படியே சந்தோஷமா இருக்கணும் ஒரு கவி சமதா சமமா இருக்கணும் எல்லாரும் கேட்க முடியாது இருக்கணும் அர்த்தம் அதிகமாக இருக்கணும் ஆழமாக இருக்கணும் அதே மாதிரி கவி கேட்க கேட்க இனிமையாக இருக்கணும் மாதோரியம் இனிமை எப்படி சொற்றொடர்களால இனிமை அர்த்தத்தால இனிமை கேட்க கேட்க சவண சுதன்முடன் கூட இனிமை மாதோரியம் மாதோரியம் சுகுமாரதா அழகாக இருக்கணும் கெட்டப்பட கெட்டப்படாமல் இல்லாமல் கொஞ்சம் சௌக்குமாரியமாக இருக்கணும் அந்த பதங்கள் சுகுமார கம்பீரன் தேசிய சொன்னார் அர்த்தம் வெற்றி நல்லதான் பண்ணார் எல்லாம் ஒண்ணுமே புரிய சொல்லணும் காதுக்கு இனிமையா இருக்கு சப்தம் நன்னா இருக்கு தப்பு கருவிடுகிற எதை பத்தி சொல்ற புரியவில் அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் நன்னா தெரிவிக்கணும் அந்த கல்யாணத்துக்கு கேட்கிற அவர் குணங்கள் நன்னா இருக்கணும் பரிபூர்ணமா இருக்கணும் அப்படிப்பட்ட மனசுல மனசுல கரக்கடமா இருக்கணும் மனசோ துதானாம் சௌஹார்தம் கேட்கிறாடி மனசை ஈர்க்கணும் மனசோ சுகார்த்தம். அந்த சௌகார்த்தம் இருக்கு, கேட்கணும் கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு சந்தோஷமா கேட்கணும். அது கால தோண்டி கேட்கணும், தலைவலியையும் கேட்காம ஆசீர்வாதம் சேர்த்து தோண்டணும். அது அப்படிப்பட்ட சோபனம் ஹிருதயம், ஹிருதயத்தை எதையும் சோபனமா இருக்கு, அது கழிக்க வேண்டாமா? அதனால பக்தர் உங்களுக்கு பண்ணு வரா இருந்தாலும் பிராட்டியை கேட்கிறார். ஆழ்வான் அப்படிதான் கேட்கிறார். ஆழ்வான் யார்? சூரத்தாழ்வான். இவர்களுக்கு தகப்பனார் நடமாடும் பதஞ்சலி பேர். பதஞ்சலி ஆதிசேக அவதாரம் வியாகர சாஸ்திர நிர்மாதா. அவர் பதஞ்சலி மாதிரி ஒரு முடிமா வியாகர சாஸ்திர கிராமர், அது சாஸ்திரம் பண்ணவர் அவர்தான். அந்த பதஞ்சலி அவர் நடமாடும் பதஞ்சலின்னு சொல்லுவாங்க சூரத்தாழ்வார். அவர் கீழ்ஸ்தவங்கள் பஞ்சஸ்தவங்கள் அப்படி இருக்கும். அதே மாதிரி நடமாடும் பதஞ்சலி குமார் இல்லையா பக்தர். அதனால் விஜயா அதனால தகப்பனார் விஜயா மண்டலி நமக்கும் வேணுமே பிரார்த்திக்கிறார். சார் விஜயத்தை தவறாது கேட்கணும். இந்த பதங்கள்லாம் கேட்டுதான் இருக்கும். இன்னும் சரியா இந்த போட்ட பதங்கள்லாம் கேட்டிருக்கியா? நான் இந்த பதங்கள்லாம் கேட்டது தான் அர்த்தம் புரியுது அவனுக்கு எல்லாத்துக்கும். அதுதான் இருக்கும் சார் விஜயத்தைமையே அதோ அப்படி கேட்கணும். அப்பசுத்தமான பதங்களை போடாமல் எல்லாம் தெரிஞ்சு வரைமே போடணும். உனக்கு வித்வத்தம் இருக்குன்னு சொல்லி கடப்பட கடப்பட என்னென்ன புரியாத பதங்கள்லாம் போட்டோன்னா பாடல்கள் உடனே ஒன்றும் புரியாது. பிரசித்தமான பதம் சரளமா இருக்கணும் அந்த பதங்கள். ஆனா அர்த்தமாக ரொம்ப ஆழமா கம்பீரமா ஆழமா இருக்கும் அர்த்தங்கள். அதனால எல்லாரும் பொருள் விழுங்கணும், ஆழமா இருக்கணும், சாதாரணமாவே பொருள் விழுங்கணும். இன்னும் வித்வானங்கள் அடி வித்வானங்கள் உடற்கம் இருக்கேன் வேச்சாரம் வேச்சாரம் பள்ளியே போவான். கீதையை கீதையை சோதனை பண்ணார் கிருஷ்ணன். ராமாஜன் பாஷ்யம் பண்ணார் அழகான வாக்கியங்களாக மதுரமான வாக்கியம். படிக்கிறவங்களுக்கலாம் அது அவ்வளவா இருக்கு. ஒரு நாலு வரி பாஷ்யத்துக்கு 40 வரி எழுதுவார் தேசிகன் அர்த்தம் ஆழமான கம்பீரன். அதே மாதிரி சுலக்ஷண சரஸ்வதி குறிப்பிறான் அவர் அதான் சொன்னார். நம்ம அழுவார் தாமத நெறி அவதாரம் பண்ணுவோம் இல்லையா? தாமதி கதமாலாமயும் தேவன தேசத்தை தாமத பண்ணிய மகான்கள் அவதரிப்பார் பாரத சொல்லிருக்கு. கிதமாலாமயஸ்வரி தாமதபர்ணி நதி எத்த கண்ண தெளிவாக இருக்கும் தாமதபர்ணி நதி சொல்லுவார். ஒரு மோதிரத்தை போட்டா கூட இங்கே பார்த்தா தெரியுமா அவரு தெளிவா நதி தாமத நெய்யாது. சித்தி இப்படி கேட்கவே வேண்டாம். தாமரை அவ்வளவு நல்லா இருக்கும். அது நம்மாழ்வார் அவதரித்த கஷேத்திரம் குறிப்பிறான். அதனாலே கடவுள் எல்லாரையும் வாழ வைக்கிறதோ தாமர பண்ண நெறிவேற்ற அவதரித்து எல்லாரையும் வாழ வைக்கிறார். கடல் பாருங்க சமுத்திர ஜலம் தானே, அது பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றான்? காலைகளை கேட்டு பயப்படுறான், போகிறவங்க உட்காரான், இங்கே காற்று என்ன ஆகுது போதும் அப்படி எழுதிருப்பார் சில பேர். பயப்படுறான் உள்ள போறது பயந்தன வைத்தான் சில பேர். சிறுவனா அந்த நீரை விழுத்துட்டு வந்து பாத்தி கட்டி காட்டி உப்பு உப்பு தயார் பண்றான். அதே சமுதிரத்தை உப்பு உப்பு தயார் பண்றான். சிறுவன் பண்றான் படகு எடுத்துட்டு போய் நிறைய மீன்களை கொண்டு வரான் உள்ள போய். அதுவும் கடல்தான் முத்தாசை பண்றது. அப்புறம் சில பேர் என்ன பண்றான்? உள்ள இருந்து சங்கங்கள் ரத்னங்கள் பவழங்கள் எல்லாம் கொண்டு வரான், அதெல்லாம் பழைக்கிறான். சில பேர் என்ன பண்றான்? டிராவல் கப்பல் அந்த தேசத்துக்கு போனவா இது ஏரியோ கொண்டு சேர்க்கான். எத்தனை விதமான பிரயோஜனங்களை சமுதாயத்தினாலே அந்த மாதிரி ஒரு கல்வி அர்த்தங்கள் அப்படி இருக்கணும். நம்மாழ்வாருடைய அந்த சொற்கள் கவிகள் அப்படி இருக்கும். அதனாலே வைதவர்ண குண கும்பன கௌரவைகி அந்த அழகாத ஆப்தமான அந்த வர்ணங்கள் அக்ஷரங்கள் ஸ்வரங்கள் தப்பாக இருக்கும் ஒரு வேத கவிதை அதே மாதிரி இருக்கணும். ததா நாம் சௌபிராத்ராதி ஒரு வயது ஒரு சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடாது. இந்த பதத்துல படி இந்த பதம் போட்டிருக்காரு. இருக்கிறது எவ்வளவு பிரதர்ஸ் மாதிரி அந்த பதங்கள் இருக்கணும். கேட்ட பதங்கள் அதான் சௌபிராத்ராதி சௌபிராத்ராதினார் பிராத்ராது போடல சண்டை போட்டிருக்காரு அவர்ல சௌபிராத்ரா சௌபிராதகன் ஒன்னொரு ஒன்று அன்பு உள்ள சகோதரர்கள் அந்த மாதிரி பதங்கள். பதானாம் சௌபிராத்ராதி அணிமிசன தேவியம் கண்ண கொண்டாத சேவிக்கணும். சவணயோகோ காதால கண்ணு விட்டாத பார்க்கணும். காதார் கண்ணு விட்டாத பார்க்கணும் அப்படி அப்படி அனுபவிக்கணும். காதால் பருகணும். ராமகிருஷ்ணா போல இருக்கணும். ராமகிருஷ்ணா தெரியாத இருக்காது தெரியாத இருப்பாவா உடன் பிறந்தவர் எப்படி இருப்பாளோ சௌபிராஸ்திரம் கொண்டு ராமகிருஷ்ணாளுக்கு சில பேர் சௌபிராஸ்திரம் கொண்டு விபீஷன் ராமனை சொல்ல முடியுமா? சௌபிராஸ்திரம் சொல்ல முடியாது. வைய ராம விபீஷன் அந்த மாதிரி இல்லை. ராமலட்சுமணன் போல இந்த சொற்கள் அதான சௌபிராஸ்திராதி அனிமேஷ நிஷேகம் சிரவணயோகோ இருக்க வேண்டும். அப்படி நிமிஷம் ஒரு காலம், கண்ண கொடுத்து காலம் உண்டு. அப்படி இமைகளை தேவை கொண்டால் நிமிஷகோ, அது மாதிரி சௌபிராதோகோ. அப்படிப்பட்ட யுவாதி குண படிதாது இவர்கள் எப்படி சௌபிராதங்கள் இருப்பாரோ, கர்மயோகம் கர்மனா கர்மா அர்த்தங்கள் இதெல்லாம் ஒன்னா இருப்பா வரலாம். அப்படி சிரவண யோகோ ஒவ்வொருக்கும் ரெண்டு காது. அதனால பலரை குறிப்பிடும் போது திவசனம் தான். இப்படி எல்லாராலும் காதாலே காதுகளாலே கேட்கப்படணும்னா சிரவண யோகம் ரெண்டு காது தான் சொல்றேன். ஒரு ஒருத்தர் ரெண்டு காது சொன்னா எல்லாரும் கேட்கலாம் அர்த்தம். அப்படி லட்சணத்துல வியாக்கரத்துல இடம் உண்டு. அம்பாலே கொளுத்தி போடுறேன் சமுத்திரம் வச்சு போடும். இந்த குரங்கு எல்லாம் கால்களாலேயே ஓடட்டும். குரங்கு ரெண்டு கால் தானே, கால்களாலேயே ஓடட்டும். இந்த மாதிரி பிரயோகம் உண்டு. சாகரம் சோதகிஷ்யாமி அத்தியாமியாம் பிரபஞ்சமாக குரம்புகள்லாம் அப்படின்னா ரெண்டு காலாக போகட்டும். அத்தனை பிறகுன்னா பகுதான் சொல்லணும். இப்படி பிரயோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பட்டரை போன்ற வியாக்கரணம் யார் தெரியும் யார் இருக்கா? அதனால சௌபிராஸ்திரம் அப்படி சொன்னார். அந்த செய்யா செய்யான சைரி ஸ்டைல் கவிகளில் ஒரு செயல் இருக்கு, அது அழகாக இருக்கணும். அதான் விசேஷம் சொன்னான். யாம் பதா நாம் பத அந்யோன்ய மைத்ரி செய்யா. ஒவ்வொரு பதத்துல ஒரு பதத்துல சம்பந்தம் இருக்கும். இதுக்கு இந்த பதத்துல வேற அத்தனை பதில் வேற எங்களுக்கு தூர தூரம் போகாது. அது ஒரு செய் செய்யா அப்படி எனக்கு வியாக்கரமெல்லாம் சொன்னார். செய்யான்னு கையிலும் சொல்லுவான். அந்த செயலை பார்த்தாலும் இவர் பண்ணது இல்லை, இவர் பண்ணதுதான் கருத்து வரலாம். ஒன்று தேசிய செயல் தனி, மக்கள் செயல் தனி, அது செய்யா. அதனால காவியங்கள் அர்த்தங்கள்லாம் இருக்கணும். சில பேர் அழகா பண்ணிடுவான். இன்னொருத்த கவிதை திருடி தன் கவிதை சேர்த்தெல்லாம் பண்ணதான் இருக்கான். கவித்திரிடம் சாஸ்திரத்திரிடம் வித்யாத்திரிடம் வித்யா கோரகா குரு துரோகி இதெல்லாம் பாபம் சொல்றது. அதனாலே அதம் பண்ணி சில பேர் கடனம் பண்ணுவார் கவிகள். அதனாலே திருபுவன விதாதுஷ கலகம் கலகம் தான் உண்டா சண்டைதான் ஒரு கவிதை சொல்லிட்டான். அதனாலே பிராட்டியே என் கவி எப்படிதான் இருக்கணும் நான் சொல்லிட்டேன். கவிகள்லாம் எப்படி இருக்கும், எப்படிலாம் பண்ணுவா, என்ன மாதிரி எழுத்திருக்கணும் இதெல்லாம் ஒன்று பிரார்த்திச்சிருந்தேன். அதனாலே துணை எவ முக்கியம் வா நீ விரசிடம் பகுமுகே. அதனால பல விதமான கவிதை பண்ணணும். என்னுடைய வாக்கானது அப்படி நடனம் ஆடணும். எல்லா துறையிலும் இறங்கணும். அர்த்தவத்தா இருக்கணும், வர்ணவத்தா இருக்கணும், சுரவத்தா இருக்கணும். துணை எவ முக்கியம் வாணி நான் மனுஷனாக ஒதுக்கூடாது. என்னுடைய வாணி வாக்கானது நீதான் விஜயகர அதிபதி, விஜயேஸ்வரின் பேர்வணி விராட்சி தான் எல்லா விஜய்க்கும் அதிபதி. அவதான் எல்லாத்துக்கும் அதிபதி சொல்லணும். சுவாட்சியாலே நமஹா லட்சுமி சாமி எப்படிலாம் சொல்றது பாருங்க. சுவாட்சியாலே நமஹா வாசிகாலே நமஹா பர்குதாரி நமஹா வேத மாத்திரே நமஹா ரமா வசனப்பியாய நமஹா பிரம்ம வித்யாய நமஹா பிரம்மம் என்பது ஸ்ரீ பிரம்மஸ்ரீ நமஹா வேதாச்சரிய நமஹா விஷ்ணு துர்காயை நமஹா விஷ்ணு துர்கின்னு சொல்லுவாங்க. நவராத்திரி ஒன்பது நாள் பிரிப்பா சாதாரண ஜனங்கள் துர்கா லட்சுமி சரஸ்வதி. துர்கைக்கு ஒரு மூணு நாள், லட்சுமிக்கு ஒரு மூணு நாள், சரஸ்வதிக்கு மூணு நாள் குறிப்பா. இவர்கள் அதிபதி லட்சுமி. லட்சுமி தான் நவராத்திரி ஸ்ரீ விஷ்ணுவான் கொண்டாடி வந்து ஒன்பது நாள் லட்சுமி தான். துர்கான்னு அவர்கள் தான் பேர். கஷ்டங்களை கடத்தி வைப்பவர்கள் துர்கா. அந்த துர்கா தான் நடுவில் வச்சா அவர் தான் நாயகி நவராத்திரிக்கு. அவருடைய வேலைக்காரர்கள் தான் லட்சுமி சரஸ்வதி பார்வதி அவெல்லாம் கட்டி கொண்டு போறலாம். நவராத்திரி நாயகியா லட்சுமி ஏறால் சொல்றது கோசம் வாழ்க்காங்க. அப்படிப்பட்டவர் தேசியம் சொல்றார். ஆசம் சாரம் விட்டமகிரம் வன்மையன் எத்யோதி படைப்பில வாக்கால படைக்கிறது சில சில பேர் வாக்கியத்தையும் படைக்கிறார். எத்ரூபங்கா புதுபுதன் சகா அந்த வாக்கரசொலி என்ன பண்றது வேதம் அனுகிரகமானது திராட்சியில கூறிய விபூதியில வாக்காளர் அதான் சரஸ்வதி சொல்வான். நம்ம சமுதாயத்து அழகிரிவன் தெரியும், சரஸ்வதி என்றவர் அழகிரிவுடைய பத்திரி லட்சுமி. எத்ரூபங்காது நினைக்கிறான் திராட்சி, இந்த ருத்ரனுடைய பத்னியான பார்வதி, பார்வதி பார்வதியே ருத்ரன் போகட்டும், அவளுக்கு அடங்கட்டும். அதே மாதிரி பிரம்மா சரஸ்வதி பத்னி போனவழியே அவன் போகட்டும், அப்படி மயத்தோடு மயத்திடுவாளே. அதுக்கு காரணம் என்ன? திராட்சி திராட்சி வாழ்க்கை அனுகிரகம் பண்றா. ஆசம் எத்ரூபங்கா குடுபசனா கிஞ்சரோ மேருதன்வா, ருத்ரனுக்கு மேரு நேர்வே இல்லவன், அப்படியேப்பட்டவன், நேர்வே இல்லா பழைக்கிறவன் யாரு? ருத்ரன். அவ்வளவு சக்திவான் அவன். யாரு கடிமையா போறான்னா துருபங்கா குசுபதுடா பூவைய வித்யாவிட்டு மன்மதன். அவன் போட்டான் பெண்களோட மயக்க மயக்க வைக்கிறான். நேர்வை உடையவன் பூவை வில்லாவுடைய மன்மதனுக்கு அடிமையாகிறான், பார்வை போற வழியே போறான். அதே மாதிரி நெச்சா அம்மிச்சென்னு சதைக்கு இந்திரனுக்கானே, அவன் கௌதவ சாபத்தாரு உடம்பு கூட கண்ணு சாபம் போட்டான், அது ஆயிரம் கண்ணன்னு பேரு. ஆயிரம் கண்ணாரும் இந்திராணியே பார்க்கான். கடாட்சத்தாலே அவர்கள் அனுமதி கண்டி போச்சு. பாவதேசை அப்படிப்பட்டதா இருக்கும் பிராட்டிய கடாட்சம் சௌபிராசம். தமிழ மக்கியம் வாணி பிரதிதம் பகுமுகைய பலவிதமா அர்த்தத்தை சொல்லணும், பலவிதமான நடனம் ஆடும் எனும் பத்தியமானது வாக்கியமானது பதங்களாக கர்த்தோவில் தூரியம் வாணின். எப்படி இருந்தாலும் ஒண்ணு ஒண்ணு பிரிக்க முடியுமா? அர்த்தத்தையும் பலத்தையும் பிரிக்க முடியாதுன்ற ஒரு பதத்தை எடுத்தா அது அர்த்தம் விஷ்ணு வாக்கிய அந்த பதம் இது அது பிராட்டி பிரிக்க முடியுமா? பதத்தை அப்படி பிரிக்க முடியும். வாகத்தி ஏதோ படத்தி அது அழகிய சோதனில் எனக்கு வாக்குடைய சாமர்த்தியம் வேணும், நகைகிய சோதனை இந்த பதங்கள் வரும். அர்த்தம் இது பணம் வா, இதுன்னு பிரிக்க முடியாது. வாக்கு அர்த்தம், வாக்கு அனுகிரகம் வேணும், அது வாக்கு அர்த்தம் உள்ளதா இருக்கும், அர்த்தம் உள்ளதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவே அர்த்தம் விஷ்ணுரியம் வாணி பராசர சொல்றார். திராட்சியை பிரார்த்திச்சா வாக்குதான் தானாக வரும். அதே மாதிரியே திராட்சியே பக்தர் தொலைவ மக்கியம் வாணி விரசிதம் பகுமுகன்னு சொல்றார். சதசம் போற ஒரு அழகா சொல்ற, ஒரு சாதாரணமா சொல்ற. லோகே வனஸ்பதி விரஸ்பதி தாரதமியம் தகப்பனார் குரத்தாழ்வான் சொன்னார் தவத்துல. கீர்த்தவர் சொல்லும்போது லோகத்துல ரெண்டு பதிகள், வனஸ்பதி பிருகஸ்பதி அப்படின்னா தலைவன் தானே, காட்டுல மரங்களுக்கு தலைவனாக வனஸ்பதி, தேவர்களுக்கு தலைவனாக பிருகஸ்பதி தேவபூர்வம், ரெண்டு ஒன்னா பதி சொல்லி மரங்கள் சொல்லிக்கான். என் பிருகஸ்பதி நாங்கதான் பதி வனஸ்பதி சொல்லினாலே லோகே வனஸ்பதி தாரதமியம் வித்தியாசம் பார்க்கும்போது ரெண்டாம் மரம் மாதிரி கேட்கல வெயில் அவர் பிருகஸ்பதி மரம் உணவு அவர் ஞானம் உள்ள தேவகுரு. அதனால மரம் ஒத்தன் பிருகஸ்பதி ஒருத்தனா இருக்கான். ஒரே விஷயத்த விஷயம் சொல்ல முடியுது. யாருடைய விஷயம் கடாட்சத்தான வாக்கு வரும். எஸ் அக்கடாட்சம் பரிணாம உதாகரந்தி பதம் மரணாக நிற்கிறான் சொல்ல முடியல. பதம் விருப்பாக சொல்றான் சொல்றான். யாருடைய கடாட்சம்? பிராத்திரி கடாட்சம். பகவதி எதி யதாதி தாம் சரஸ்வதிகள் தேவிகளெல்லாம் ஒன்னு சரஸ்வதி உனக்கு அறிவு பண்ற கைங்கிறம் பண்ணி அந்த அனுகிரகத்தை பெறார் சரஸ்வதி. பகவதி இது எது ஈகதாசி எந்த சரஸ்வதி பிராட்சியுடைய தாசியோ அறிவியோ அப்படி ஏறு தேவதேவ மகிழ்ச்சியும் தேவமகிழ்ச்சின்னு தேவதேவருடைய ஆரம்பம் அர்த்தம். தேவதேவன் எல்லாரும் தேவதேவன் ஆக முடியாது, பெருமாவுக்குதான் தேவதேவன். தேவதேவ மகிழ்ச்சி பிராட்சியான் கவி ஈஸ்வரன் எல்லாரும் நினைப்பா கஷ்டப்பட்டு பாஷியா உடையத்துல சர்வேஸ்வரஹா போறாது, சர்வேஸ்வரேஸ்வரஹா பெருமாவுக்குதான் அந்த பட்டம். அதனால தேவதேவ வழியும் சீமாஸ்தியாமகம் புறத்தாழ்வான். அதேதான் வேண்ட சமயல் அமைக்கம் வாணி விரசிதம் பகுமுகல். அதனால துர்கா லட்சுமி சரஸ்வதி ஜோனமகான் பொதுவாக கொண்டாடலாம். லட்சுமி பிரதானம் அனுசர சக்தியாதி குணம் அக்ரேதர போத விரசிதா லோகம் சுவாதீனவசகிரீஷாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி தயாம் ஜயினாம் கொண்டாருன்னு பேசி தயாதேவியில் ஞாயிற்று வீதி வரங்கள்லாம் சொல்ற வாழ்வுன்னு சொல்றேன். என் தயாதேவியை உனக்கும் இருக்கு பெருமாளி பத்னி, அந்த சக்தி எல்லாம் பின்னாடி சக்தி எல்லாம் பின்னாடி பின்னாடியே வருது, நீ முன்னாடி போற. அதே விட்டு புத்தி எல்லாம் உண்டாக்குறேன், அப்பேற்பட்டு உண்டாக்கி அவன் தான் சாட்பூர்ணி வழிபோர்னன், நீதான் சாட்பூர்ணி வழிபோர்னை அந்த பெருமாளை வசப்படுத்துகிறார். சுவாதீன விஷகிரீதாம் ஸ்வயம் பிரபூதாம் பன்னிய பிரமாணம் மாற்றுவேன் நீதான். அதனால வாதத்தீமகி வேதம், வாக்கானது உண்மையாக இருக்க வேண்டும். அதனால வாதந்தேனும் உபாசித வாக்கு என்ற காமதேவி உபாசம் பண்ண வேண்டும். என் காமையேதம் உக்ரங்கிரோவின் மந்திர பாகங்கள் பிராட்டிலாம் வாக்குக்கு தேவதையும் வேதம் எல்லாம் சொல்லும். வித்யாசகாதிவந்தம் மம ஆதித்யஸ்தம் ஐக்கிய உபாசனம், அதுல சூரியன் ஐக்கியம் இருக்கான், லட்சுமியோட இருக்கான், அந்த லட்சுமி பேருட்டா வித்யான்னு பேரு, வித்யான் லட்சுமியோட ஹயக்கிரீவன் சூரியன் இருக்கான் ஹயக்கிரிய உபாக்கியான்னு சொல்றது. வித்யாசகாதிவந்தம் தம் ஆதித்யஸ்தம் மாம் ஆதித்யன் என்று உபாசி சொல்ற உதரமுகமான ஹயக்கிரீவன். தேவேதோ தேவவத்குரு உத்தரோ கோபிபோக்தா ஜானகந்த புரோதன புராதன தேவேவத்புத்போக்தா என்ற திருநாமங்கள் ஐக்கியதான் சொல்லும். சரஸ்நாமத்தை அழகாக சொன்னார் பக்கர் சரஸ்நாமத்தில். அப்படி உயர்ந்த குணங்கள் ஐக்கிய உருவாகம் என்று சொன்ன மாதிரி சரஸ்நாமத்தில் கேட்டார் காமித்தார். அப்படிப்பட்ட குணங்கள் தேவேதா ஒரு 9-10 குணங்கள் சொல்றார் வரிசையாக, வெறும் வரிசை வரிசையாக அடுக்குவார் பட்ட சரஸ்நாமத்தில். இந்த படங்கள் இந்த அவதாரத்தை சொல்றது. தேவேதா தேவபத்து குருகும் தேவேதா ஐந்திரியவன் வேதங்களை பயின்றான், பயணோதி தஸ்மை திருமணம் உண்டாக்கினான், வேதாந்த பயணோதி தஸ்மை அவனை சரணாகதியை பண்றேன்னு சொல்லி சுக்கிரவேத உபதேசம் சொல்லி சொல்லு. அப்படி தேவேதா தேவையெல்லாம் ஈஸ்வரன் ஐந்திரியவன், தேவபிருது தன்னுள்ளே தேவதையெல்லாம் அடக்கி ஆள்றவன் தேவபிருது, குரு நல்ல ஞானத்தை உபதேசம் பண்றவன் குரு ஐந்திரியவன், விசுத்த விஞ்ஞான கணஸ்வரூபம் விஞ்ஞான விஷ்காரண பத்ரீஷன் தயாரிதன் தேவதாம் சரண்யன் தேவன் தேவஹா அயக் யாரு தேவன் தேவம் அயக்ரீவன் தேசிகன் அந்த தேவன் பேர் அவனுக்கு தான் பிரகாசமாக உள்ளவன் தேவன் தேவம் அதனால் சூரியல இருக்கான் தேவம் ஹயக்ரீவ மகம் பிரபத்தியே அதனை குரு உத்தரஹா தாண்டி வைக்கிறவன் வினையிலேந்து உத்தரஹா ஹயக்ரீவன் கோபதி வாக்குலாம் பதி அவங்களை ஹைக்ரீவ கடாட்சம் இருந்தால்தான் வாக்கு விலாசம் வரும். லட்சுமி ஹைக்ரீவனுக்காக ஓரம் கோபதி கோப்தா ரகசியமான வித்தியை உபதேசங்கள்லாம் வித்தியை தன்னுடைய வச்சிருக்கான், கோபதி வாக்குவழி ரகசியத்தை வச்சிருக்கான், ஞான கன்யா உபாசனம் பண்ணாதான் போக முடியும். விசுத்த விஜான கனஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் விஜயானஸ்வரூபம் விஜான கனஸ்வரூபம் அப்படி கூட ஹைக்ரீவன் ஞான கம்யா புராதனா ஆதியில முதல்ல பெருமாவது சேவை சாதித்தவன் ஆதி அவதாரம் வேதத்தை காப்பாற்ற வந்த மற்ற ஹயக்ரீவன் தேசி இருக்கிறார். ஹயக்ரீவ மற்ற ஹம்சாவதாரங்கள்ல முதலானவன் புராதனகம் புராதனம்னா பயசு புராணம்னா பயசு புராணம்னா என்ன புராதி நவகா வயசாக இருந்தாலும் புதுசாக சேவை சாதிக்கிறவன் அது புராணகம் சரீர போதபது எல்லாரையும் தாங்கக்கூடியவன் மரியாதையாக தாங்கக்கூடியவன் கோப்தா எல்லாத்தையும் அனுபவிக்கிறவன் அடங்கிடும் அந்த சர்வ வித்யைக்கு இவன் தான் ஈஸ்வரன். சர்வ வித்யேஸ்வராய ஸ்வயா ஜுட்டா ஜுடமானா துருத்தான் விதசே சுவீராஹான உபனிஷத் மேதா சூக்தம் பிராட்டி ஏ மேதாதேவி லட்சுமி தான் ஒன்று சேவிக்கிறோம், விஷ்ணு பக்தியான ஒன்று சேவிக்கிறோம், விஷ்ணு பக்தியின் மகியும் தேவியும் அப்படி சுடமான சேவிக்கிறதுனாலே திருத்தமான வாக்குகள் நல்லது ஆகணும் நன்றாக நாங்கள் சொல்ல வேண்டும் பார்த்துட்டு சுதி வாக்கியங்கள் லட்சுமி ஹயக்ரீவனும் சொல்லிக்க வருது. அராத சொன்னார் ஏகம் சொல்லிட்டாரு விராட் கடாட்சம் இருந்தாதான் ஸ்லாக்யா உயர்ந்தவன் சகுனி குணவான் சுகன்யா கிருபை உள்ளவன், நல்ல குலம் உள்ளவன், புத்திமான். சௌசகித்யாதி எல்லாம் தேவை எல்லாம் வேண்டாம். பிராட்டிடு கிருபை இருந்தால்தான் சகுலீனா ச புத்திமான், புத்திமான் கொண்டாடுவார். சூரகா அவன் எல்லாம் சொல்லிட்டு சர்வதான சமர்த்தி ஓரன்னாக இத்தனை ஓரன்னா பிராட்டிடு அரங்கம் வேண்டும். விலசனம் இவ்வளவையும் ஆசம்சாரம் விசதமயம் வான்பயன் அனுபவித்தோம். எத்பூவங்காது குசுபுசனகா எல்லா தேவியர்கள் இந்திராணி சரஸ்வதி பார்வதி இவாறெல்லாம் இவாறு அடைக்கியாத கோயில் சக்தி வருது பதிகளை யாருடைய கடற்கத்தினாலே எத்பூவங்கா அப்படி எச்சாம் நித்தியம் நயனகதகி யாராலே அந்த தேசியம் முடிக்கிறார். பத்மேதாசம் பரிசிரசம் அவன் உன்னுடைய கிருபையினாலே பாவதேசி பதிகி அவெல்லாம் பதிகளை அடக்கி ஆள்தான் சொல்லக்கூடிய இந்த எட்டாவது ஸ்லோகத்தை முடிச்சோம். எட்டாவது ஸ்லோகத்தை மறுபடியும் அனுபவிக்கலாம். ஸ்லோகம் அனாத்யம் பகுகுண பரிதாகி மனதா துவாதம் சௌகார்த்தம் பரிதுணிவ அசாபி ஜகனம் பதானாம் சௌகாத்ராதி அனுபிதனிகேவியம் சவணயோஹோ துமேவ சீஹி மக்யன் பகுமுகய வாணி விரசதாம் பகுமுகய பலபடி பேசியவர்களும் சொல்லி பிரார்த்திக்கிறார். நீ இந்த உபநாசம் முடியது கல்காக்கை சிம்மாய்கள் யாரு நேற்று உதவி வேண்டியதாய் வேதாந்த பகவே நம